நீங்கள் பாருங்கள் பாருங்கள் பூமியின் கோலங்கள் இது உங்கள் காலம் இனிமேல் உலகம் பார்க்க பாருங்கள் மனிதியின் வீரங்கள் கருவிலே உன்னை ஏந்து உயர்வை உங்கள் காதல்.